என்பது நேர செலவு. காமம் ஒன்றே உண்மை துறவு. நேசம் பாசம் போலி உறவு. எல்லாம் கடந்து மண்ணில் உழவு. யாருடன் கழிந்தது இரவு என ஞாபகம் கொள்பவன் மூடன். அணியும் நாற்றம் கொண்டே அவளின் பெயரை சொல்பவன் போகன். எல்லாம் ஆள பிறந்தவன்.